உயிரே உயிரின் ஒளியே, ஒரு நாள் உறவாயிதுவே. நம் பந்தங்கள் சொந்தங்கள் இன்றான் நேற்றான் பேசொல், இன்பங்கள் துன்பங்கள் என்றும் வாழ்வின் உண்மைகள். உயிரே உயிரின் ஒளியே, ஒரு நாள் உறவாயிது. வானவெளி போவது போ பிள்ளை நிலா, துள்ளி இங்கு வந்ததம்மா, அள்ளி அள்ளி கட்டிக்கொள்ள ஆனந்தமா, கிளைகளின் செல்ல மொழி கேட்டதம்மா. ஒரு மர சிறு கூட்டில் உயிரே உயிரின் ஒளியே, ஒரு நாள் உறவாயிதுவே. நம் பந்தங்கள் சொந்தங்கள் இன்றான் நின்றான் பேசொல், இன்பங்கள் துன்பங்கள் என்றும் வாழ்வின் உண்மைகள். உயிரே உயிரின் ஒளியே, ஒரு நாள் உறவாயிதுவே. வழி வந்து என்னை சேர்ந்த அன்பே, இனியும் உனை போல இணையேது அன்பே. எனக்கென நீதானே நம் வாழ்வில், உனக்கென நான் தானே என்னாலும். உயிரே